ரமேஷ், வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலமாக சில ஆண்டுகளாக வந்து விவசாயிகளோட தற்கொலைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோத்துக்கு இல்லாமலாம் சாவலை. முன்னொரு காலத்தில் பஞ்சம் வந்து செத்ததாக நம்ம படிச்சிருக்கிறோம் கதைகளில். சமீப காலத்தில் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரித்ததுக்கு காரணம் திங்கிறதுக்கு சோறு இல்லாமல் இல்லை, தன்னுடைய பயிர் நஷ்டமாக போயிடுது, தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, தன்னால் வாழவே முடியாது. இந்த பயிரை நம்பி, பயிரை மட்டுமே நம்பி வாழ்கின்ற விவசாயி, தன்னுடைய நிலத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்ற விவசாயி, தன்னுடைய விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்ற விவசாயி, அந்த பயிர் அழியும் போது நிச்சயமாக மனசுக்கு அருகே அழிஞ்சு போகிறான். இதுதான் தற்கொலைக்கே காரணம். அதுக்கு முக அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான காரணம் வந்து நீர் தான். நீர் இல்லாமல் அழியிறது தான் மிகப்பெரிய அழிவாக இருந்தது. அந்த நீரே இல்லாமல் நீரை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பை உருவாக்கணும். வெற்றிகரமாக பல மாவட்டங்களில் நீரை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் அடுத்ததாக விவசாயிக்கு வர்ற சிக்கல் என்னென்னா, வேளாண்மை வந்து எந்த விதம் ஏதாவது இடுபொருட்கள் அல்லது எந்த நேரமும் வேலை வாங்கிக்கிட்டே இருந்தால் தான் விவசாயம் விளையும், வைக்கிற பயிர் விளையும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வந்து சில பல ஆண்டுகளாக ஆழமாக பதிஞ்சிருக்கு நம்ம விவசாயிகள்கிட்ட. பயிர் வச்சாலே போதும் விளையும், செடி வச்சாலே போகும் காய்க்கும், மரம் வச்சாலே போகும், அல்லது மிக குறைந்த உழைப்பு மட்டுமே போகும், விதைச்சா மட்டுமே போகிறோம் அறுவடைக்கு வரலாம், நடவு பட்டு நட்டால் மட்டுமே போகிறோம் நெல் பயிர் அறுவடைக்கு வந்துடும் அப்படிங்கிற புரிதலை நம்ம கொண்டு வரணுங்கிறதும் நம்முடைய நோக்கம். நீரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கணுங்கிறதும் நோக்கம். எல்லாத்துக்கும் மிக முக்கியமான அடிப்படை மண். மண்ணில் தான் நம்ம பயிர் வைக்கிறோம். மண்ணை கட்டமைச்சாலே, மிக சரியான முறையில் கட்டமைச்சாலே, மண்ணும் நீரும் சரியான விகிதத்தில் கலந்தாலே அதுவே உரமாக மாறுது அப்படிங்கிறதா உண்மை. நீரை சரியான விகிதத்தில் மண்ணில் கலக்க தெரிஞ்சவன் தான் மிக உயர்ந்த விளைச்சலே எடுக்க முடியும். அதோட பருவமும் சேர்ந்தது. ஆடியில் வைக்கிற பயிரை ஆடியில் வைக்கணும், ஐப்பசியில் வைக்கிற பயிரை ஐப்பசியில் வைக்கணும், கோடையில் வைக்கிற பயிர் கோடையில் வைக்கணும். அதனால தான் பட்டம் தப்பினால் நட்டம், பருவத்தை பயிர் செய்யணும் சொன்னாங்க. இதுக்கு ஒரு முன்மாதிரியாக தமிழ்நாட்டுக்கே முன்மாதிரியாக நம்ம நீங்கள் இருக்கீங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால், இந்த தளத்தில் கிட்டத்தட்ட இது இந்த ஒரு நிலம் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரி. இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே எடுத்திருந்து இதே போல விவசாயம் செஞ்சுருந்தா இந்த தமிழ்நாட்டு கடலை விளைச்சல் எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது மாதிரி, இது மாதிரியே அந்த கடம்பூர் பகுதியில் அங்கங்கே அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லாமே வந்து இதை பார்த்துட்டு அடுத்த ஆண்டு செஞ்சாங்கனாலே அவங்களுக்கு இது வந்து மிக உயர்ந்த ஒரு விளைச்சலை கொண்டு வருங்கிறது உண்மை. அதுபோலவே நீர்ப்பாசனமே தேவையில்லை, களை எடுக்க வேண்டாம், எந்த உரமும் வேண்டாம், இயற்கையாகவே விதைச்சாலே விளையும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு செய்தி. அதோடு இல்லாமல் அந்த விவசாயிக்கு எவ்வளோ நேரம் உழைக்கிற நேரம் மிச்சப்படும், அவனுடைய வருத்தம் இந்த காஞ்சி கிடக்கிற கடலை செடியை பார்க்கும்போது எவ்வளவு அவனுக்கு திங்கிற சோறு கூட உடம்புல ஒட்டாது. என் குடும்பத்தில் இருக்கிற எந்த மகிழ்ச்சியும் அவனுக்கு மகிழ்ச்சியாகவே தெரியாது. தான் பயிர் வைக்கிற பயிர் வாடும்போது நிச்சயமாக அந்த வாடிய பயிரை கண்ட வள்ளலாரை போல் விவசாயியும் வாடுறான். ஏன்னா அவனுடைய எதிர்காலமே அதில் தான் இருக்குன்னு அவன் நம்புகிறான். சரியா? அதனால் அந்த நிலைக்கு ஒரு மாற்றை கண்டுபிடிச்சி அதுக்கு நானே முன்மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன நீங்கள் உங்களை தான் எங்களுடைய தமிழ்நாடு மாணவளைஞர் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எல்லோரும் தான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். இதை தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் வந்து பார்க்குறதோடு இல்லாமல் அவங்க தங்களுடைய பண்ணைகள்லையும் செஞ்சு பார்த்து அதை மற்றவங்களுக்கு கொண்டு போனால் இந்த தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமும் நம்பிக்கை ஊட்டிய ஒரு ஒளிமயமான எதிர்காலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.